dum shak, dum dum dum shak, dum shak, dum dum dum shak. இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடிக்கொழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்க மாலக்கனவா பார்வானம் துணிப்பு வைத்தது மேகம் விலகு பொகுத்த சோகம் நிவா மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்க எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்க இடம் இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எழு துணிஞ்சா உலகம் உன்னக்க பின்னாலே இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கண்ணவிருக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பிருக்க யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல சிட்டுக்குருவி சிரிக்கும் சிரிக்கும் கண்ணோடு கொட்டு மருவி குதிக்கும் குதிக்கும் என்னோடு சிட்டா சிட்டா சிடுக்க இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு கட்ட கட்டா வந்துக்கு என்ன நம்ம கிட்ட கிழக்க கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெட்டு கொழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்க மாலுக்கனவா அதோ பார்வானம் துணிப்பு வைக்கது மேகம் விலகு பொகுத்த சோகம் நிவா